శ్రీమాన్వేంకటనాచార్యకృతాచేసరి వేదాంతాచార్యవల్యోమే అన్యథత్తాంశదాంశీ పుణ్యమేందిక్షుచర్మణిగాత్సవన్నన్యజానమంతవిరామే పరంచన్యజే త్రివేంకటమామలై కుందమే తుడనంబినయోర్మే అలయే సదుత్సతకం కరుణాజలసిం కరుణాభిషయం కమలాధిపతే కలిలై శఠాయివ వచోదశికం కవితార్కిక కేసరి భూరి భూమి శ్రీకాంతపొడి బ్రహ్మాండనాయకుడియ తిరుడి కాలత్తిలే ஆச்சாரியனுடைய திருமண நம்பி உடைய திருநட்சத்திர மகோத்சவ வைபவத்திலே எம்பெருமானுடைய ஒரு ஆக்கியனாலும் பரம சாகரதாரனுடைய ஆக்கியனாலும் மற்றும் அடியனிடத்திலே ரொம்ப சுகதமாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி ரங்கநாதாச்சாரிய சுவாமியினுடைய ஆக்கியினாலும் எம்பெருமானுடைய அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய திருமணிவாரத்திலே அத்தமையர் வெங்கடத்திற்கு சேர்ந்ததாக திருவாய்மொழியை கூட நமக்கு ஆயிரம் பாசம் திருவேங்கடமுடையவனுக்கே என்று கூட சொல்லணும். அப்பேற்பட்டதான விஷயத்திலே வாசிக கைங்கரியமாக இன்று நமக்கு அமைந்த ஒரு விஷயமானது ரத்னோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி. இதை சுவாமி தேசிகன் பன்னனுடைய அருள் செய்ததனுடைய காரணம் என்ன என்று சொல்லும்பொழுது திருவாய்மொழியினுடைய சாரத்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்களில் இருக்கக்கூடியவர்களும் தெரிந்துக்கூடியதான அதிகரிக்கக்கூடியதான பாஷையிலே இதை செய்ய வேண்டும் என்பதற்காக பல பேர் சுவாமி தேசிகனிடத்திலே பிரார்த்தித்ததற்கு இணங்க செய்ததான ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்திலே பல வகைப்பட்டதான ஒரு கால்குலேஷன் என்று சொல்லலாம் வகையை சுவாமி தேசிகன் இதிலே அமைத்திருக்கிறார். இந்த தாற்பரிய தர்ணோஜ தாற்பரிய ரத்னாவளி என்ற கருத்தத்தில் சொல்லும்பொழுது திருவாய்மொழியுடைய சாரம் என்ன, திருவாய்மொழியில் இருக்கக்கூடியதான ஒரு ஒரு 10,000 பாசுரங்களுக்குள்ள சங்கதிகள் என்ன, எவ்வாறாக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் எம்பெருமான் எந்தெந்த விஷயத்தில் எம்பெருமான் அடைய வேண்டிய விஷயம், எம்பெருமானே எல்லாம் குணங்கள் என்ன, அவருடைய கல்யாண குணங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லப்பட்டதான ஒரு ஸ்லோகரூபமான கிரந்தம். அடியனுக்கு பிராச்சே சேவாலு புண்ணியா பிரபுரிமாரகதகே அமஸ்தக்முக்த ரூபியாம் முக்தப்ராப்யம் விதீயே முனி அனனுபவே போக்யதா வித்தரேன பிராப்யத்வோபாய பாவம் சுப சுபக தனோ இத்யாதித்யவாதி திருதீயே அனன்ய பிராப்ய சதுர்த்தே சமபவது இதரைத்யபன்யுபாய என்பதாக இந்த ஸ்லோகத்திலே முனிஹி என்பதாக பிரயோகம் பண்ற ஆழ்வாரை முனிகி சடகோப முனிகி என்பதாக சம்பிரதாயத்திலே சொல்வார்கள். இதுல என்ன சொல்ற கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு திருவாய்மொழி என்றால் தேசிய சம்பிரதாயத்தில நிர்வாகம் என்ன, இதுதான் தேசிய மொழி பொருள். இதற்கு பலவிதமான விஷயங்களை சம்பிரதாயத்திலே சொல்லியிருக்கிறார். ஆனால் சுவாமி தேசிகன் ஒரு 10 எவ்வாறாகலாம் பிரிக்கிறார்கள், ஒரு 10 காரணம் என்ன, முதல் 10 நாம் சொல்லும் பொழுது அனுசந்தித்தோமானால் முதல் 10 நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, இரண்டாம் 10 நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன, உயர்தர உயர்ந்தனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாசுரத்தில முதல் 20 பாசுரம் சாரீரதார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் ஆதோன்ற இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன். முதல் 10 எம்பெருமானுடைய பிராப்தியம் எப்படி அடைய வேண்டும், எப்படிப்பட்ட எம்பெருமான் அருவினன் எவனவன் அயர்வரம் அமரர்களன் அதிபதி அவனவன் உயரது உடலடி தொழுதழன் மனமே, இதையெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். திருவேங்கடமுடையானுடைய இடத்திலே இந்த பாசுரத்தை சொல்லும் பொழுது குளிர் வெங்கடத்திலே அனுசந்தானம் பண்ணோமானால் ஏன்னா தேவர்கள்னா ஆவாப்ப உத்வாபகன் சுவாமி தேசியின் அம்ச சந்தேகத்தில் எல்லாரும் எங்கே வருகிறார்கள் என்றால் இங்கே இறங்கி மேலே நம்ம கீழே மேலே ஏறணும், மேலே இருக்கிறார் மேலே கீழே இறங்குகிறார்கள். ரெண்டு பேருமே வந்து இருக்கக்கூடியதான நீர் வாசல், வைகுந்த நீர் வாசல். இந்த வாசலிலே எல்லாரும் மண்டி கிடக்கிறார்கள். அப்பேற்பட்டதான எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய விஜயத்திலே பிராப்தியம் அடைய வேண்டியதான எம்பெருமான் முதற்பட்டிலே. அடுத்ததிலே தேவானுபுண்யாது, சேவிக்க தகுந்தவன் யார், சேவிக்கணும் முடியும், யாரை நாம் பற்றுகிறோமோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சேவிக்க தகுந்ததான முக்தோபாயாது. சரி, சேவிக்கிறோம், சேவிக்க தகுந்தவனாக நாகினான் எம்பெருமான். அதிலே எப்படிப்பட்டவன் என்று சொல்ல முக்தோபாயாது, மோட்சத்திற்கு உபாயம் என்ன அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்ற. முதல் பத்திலே பரத்வத்தை முதல் பத்திலும், அந்த பரத்வத்தை நிலைநாட்டி காரணத்துவத்தை இரண்டாம் பத்திலும், காரணத்தின் மீது ஏற்பட்டதான சந்தேகங்கள் எல்லாம் போக்கி வியாபகத்துவத்தை மூன்றாம் பத்திலும், ஏன்னா வியாபகத்துவம் சொல்ற இந்த மூன்றாம் பத்தி சொல்லும்போது முடிச்சோடி யாய் உனது முகச்சோடி மறந்ததுவோ அப்படி புகழ் நன் ஒருவன் எங்கோ ஒருவகித்தீர் பூமி எங்கோ திகழ்ந்தன் அப்படின்னு பாத்திரத்தினால ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான் எல்லாவற்றிலும் அந்தரியாமியாக இருக்கிறான் என்பதை பற்றி அந்த பாத்திரங்களை வியாபகத்துவத்தை சொல்ற. வியாபகம் ஆன பிறகு அந்த விஷயத்திலே வியாப்தி மட்டும் உள்ளது என்ற கருத்து இல்லாமல் நியந்திரத்துவத்தை, நியந்திரத்துவன் அவன்தான், அவன்தான் செயல்படுத்துகிறான் அப்படின்னு நான்காம் பத்திலே ஒரு நாயகமாய் ஓட உணர்வுடனாண்டவர் கருணாய் தகந்தகால சிதகிய பானைய. ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் இருக்கு ஒரு நாயகம், ஏன்னா இதுதான் எம்பெருமானுடைய இதை சொல்லுகிறது. வியாபகத்துவத்தை முடித்து இவர் தான் நியந்திரத்துவம், நியந்திரத்துவம் சொல்ல பிறகு இப்படி பரத்வத்தை நான்காம் பத்திலும் அதை மட்டும் சொல்லி அடுத்த சௌஷ்டத்திலே பிராப்திய பிராபகம் நியந்திரத்துவம் காரணத்துவம் எல்லாம் எம்பெருமான் சொன்ன பிறகு அவனுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது சௌசியாதி குணங்களே ஐந்தாம் பத்திலிருந்து ஆரம்பிக்கும். கையார் சக்கரத்து எங்கருமானிக்கவே என்னென்று என்பதாக அந்த பத்திரை ஆரம்பித்து நாம் பார்க்கும்பொழுது அதுதான் நடந்தது. கடன்யான் செய்வேனும் யானே என்னும் கடன்யான மாறேனும் யானே என்னும் இப்படி எம்பெருமானுடைய அற்புதமான வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணுவது என்று எல்லாருக்கும் இல்லை. வேதாத்தியானத்திற்கு பதிலாக வேதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை தான் நமக்கு தந்தவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்மளால எம்பெருமானை அனுபவிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா வேதத்தை அறிந்து நாம் செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி நாலேஜ் தேவை, அதற்கு ஒரு தனி விஷயத்தை நாம் பல விஷயங்களை அதிகரணம் பண்ணணும். ஆனா எம்பெருமானை சௌலபியமாக போய் பற்றி அவரை சேமிப்பதற்கு திவ்ய பிரபந்தம் தான் ஒரு சக்கரக்கட்டி போல், அது வந்து இரும்பு கட்டி, இது வந்து சக்கரக்கட்டி. சக்கரக்கட்டியாக இருக்கக்கூடியதான இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் அதை அடைவதற்கான விஷயங்களை ஆழ்வார்கள் சொல்லுகிறார். அதுல முதற் பத்திலே உபாயம் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வரும்பொழுது இந்த அஞ்சாம் பத்திலே வரும்பொழுது எம்பெருமானுடைய சௌசீல்யாதி குணங்களை சொன்ன, ஐந்தாம் பத்திலே காரணத்துவத்தை சொல்லி அதன் பிறகு எம்பெருமானுடைய ஆறாம் பத்து ரொம்ப முக்கியமான பத்து, வைகளும் பூங்கடில் வாய் வந்துமேயும் உலகினங்கால் பாசுரத்திலே சொல்லி கடைசி பாசுரத்தை சரணாகதியை சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்திலே சரணாகதி என உலகம் உண்ட கருவாயாக உலகேத்து எம்மானே அகல இல்லை நிறையும் என்னை உடைமாறுதா நிகழே புகழாய் உலக பூங்குழையாய் என்னையாழ்வானே நிகழே அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவன் கடற்கானே புகழும் இல்லாபடியேன் முன்னடுக்கே அமர்ந்து புகுந்தேனே. ஏன்னா மீதி பெருமாளத்தை உட்கார்ந்து இடையில போல இருக்கு, இந்த இடத்திலே நல்ல விசதமா இருக்கு போல இருக்கு, ஆழ்வாருக்கு அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் முதல்ல உட்கார்ந்து ஏற்படுது. போய் உட்கார்ந்த பிறகு அந்த பெருமாளுடைய திருமணியை சேவித்த பிறகு அதற்கப்புறம் புகுந்தார். இந்த பெருமாளுக்கு யார் சேவிக்கிறான்னு தெரியும் போது யார் வந்து சரணாகதி பண்றாரு அப்படின்னு தெரிவிப்பதை ஆரம்பம் ரொம்ப அச்சரியமான பத்து ஆரம்பத்து அழகான விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஆரம்பத்திலே இதை சொன்ன. அடுத்ததாக சரணாகதி செய்த, சரணாகதி செய்தால் போராது அப்படின்றதை பற்றி சொல்லி ஏழாம் பத்திலே சக்தித்வத்தை, சக்தித்வத்தை சொல்லி பதிகத்தில் ஆரம்பித்து கங்குளும் படனும் கங்குரி அறியால் கண்ணனே கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோக்கும் என்பதனாலே அதை சொன்ன. அடுத்தது வந்து இப்படி சொன்ன பிறகு சத்தியத்வாதி காமத்வாதி விஷயங்கள் எல்லாம் எட்டாம் பத்திலே சொன்ன. எட்டாம் பத்தி என்ன சொன்னார் அப்படின்னா, தேவிமாராவார் திருமகள் பூமி என்ற பாதிகத்தினாலே அவருடைய சத்தியத்துவ ஞானத்துவத்தை சொன்ன. அப்புறம் அடுத்த பிறகு கொண்ட வெண்டிர் மக்களுக்கார் உச்சவர் பிறரும் கண்டதோடு பட்டதெல்லாம் என்பதனாலே பாஜகத்தினாலே ஆபத் சட்டத்துவத்தில், ஏன்னா கொண்ட வெண்டிர் மக்களுக்கார் இருக்கும் அட்டைகள் போல் சுவைப்பது. எப்படி இந்த சம்சாரம்னா அட்டைகள் எப்படி ரத்தத்தில் உரியுமோ அன்றாட நம்மளை உறிஞ்சிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. சார்வாகனெல்லாம் சொல்லும் பொழுது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் என்று சொல்லுவாரு. இது வேணும் இது வேண்டாம் என்று கேட்டு நமக்கு இதே வர உறிஞ்சிக் கொண்டே இருக்கும் போதும் அப்படின்ற வர அப்பேற்பட்டதான விஷயத்தை ஒன்பதாம் பத்திலே சொன்னேன். அதுக்கப்புறம் ஆர்த்த நிர்வாகம், ஏன் எம்பெருமானை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அடைந்த பிறகு அவரை யார் யாரெல்லாம் ஆழ்வாருக்கு வந்து என்னன்னா எம்பெருமானை அடையிலேன்னு ஒரு கட்டம். இவ்வளவு பாசனம் பண்றோம், இவ்வளவு பாசனத்தினாலே நாம் கூப்பிடுறோம், அவருக்கு வந்து இன்னும் எம்பெருமான் வந்து தலை காக்கலையே. ஏன்னா அவருடைய முதல் பிரபஞ்சத்திலே பொய்யின் ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குழக்கும் இன்னின்ன இனியா உலாமி உயிரளிப்பான் இன்னென்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா நீரின்றி நிலைத்தருளால் அறியேன் செய்யும் என்ன இது வேண்டாண்ட முதல் பாசுரத்திலே சம்சாரமே வேண்டாங்க. ஆழ்வாருக்கு என்னன்னா எம்பெருமானுக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு பாசுரமும் அழகாக சொல்றாரு, இன்னும் நிறைய இவர் இடத்தில் வாங்க வேண்டும் என்பதற்காக முன்னுரைத்த பெருவருத்தம் நூறு பாற்றும் உரையில் வரும் ஆதிரியம் ஏழு பாற்றும் மின்னா மன்னியமற் பொருள் பெரியவந்தாரி மகவாதவரி எண்பத்தேழு பாற்றும் பின்னுரைத்ததோர் திருவாரி மொழி எப்பொழுதும் பிழைய ஆயிரம் தொழுநூற்றி இரண்டு பாட்டும். எதற்காக திருவாரி மொழி அப்படின்னா இந்த விஷயத்தில், ஏன்னா வியாக்கியானத்தில் சொல்லும் போது ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடும் அளவில் எம்பெருமான ஆழ்வார் வந்து ஆர்த்தஸ்வரத்தாலே கூப்பிடுறது. நீ உன வந்து என்னை உடனடியாக கூட்டுக் கொண்டு போக வேண்டும், என்னை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா பரிதவிக்கிறார் இந்த சம்சாரத்தில். ஆனால் எம்பெருமானுக்கு இவரிடத்திலிருந்து இன்னும் பல பாசுரங்கள் வாங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே பல பாசுரங்களை கேட்கிறார். அதனாலதான் திருவாரூர் இப்படி நிர்வாகம் அடைத்ததாக எம்பெருமான் எதை ஆழ்வார் கேட்டாரோ அதை கொடுக்கணும். சோழ்விசும் வனிமொழி காலகாமரையான் உணரும் இல்லான் இந்த பாசுரங்கள்லாம் சொல்லி செஞ்சர் கவிகால் உயிர்காற்றின் திருநாடின் ஜோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் என்மா என்பதாக சொல்லி இப்படி பாதகங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு தன்னை எப்படி ஆழ்வார் கேட்டாரோ வந்தவன் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத் தடியாரோர் அமைச்சேர்த்து. இப்போ இந்த இடமே நமக்கு அப்படிப்பட்ட இடம் தான், இவரே மாமணி மண்டபம் தான். ஏன்னா எந்த ஊர்ல போனாலும் இந்த இருக்கக்கூடிய வானிலை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா நமக்கு ஒரு இடத்திலே வந்தால் எப்பயுமே குளிர் சோலையா இருக்கக்கூடிய ஒரே ஊர் இந்த சிவேங்கட முடியாது. ஏன்னா நீங்க வெயில் காலத்துல வந்தாலும் அந்த குளிர் சோலை சூழ் திருவேங்கடம் தான் சொல்லுவார். எந்த பாதுரத்தில் எடுத்தாலும் ஆழ்வார் வந்து இந்த ஊருக்கு என்ன சொல்லுவாருன்னா குளிர். ஏன்னா அப்படிப்பட்டதான எழுந்தருள் இருக்கக்கூடியதான இடமாக இருக்கக்கூடியது. அதனால்தான் ஆச்சாரியர்கள் எல்லாரும் வந்து வணங்கிய பெரிய இடம் தீர்ச்சையில் என்று சொன்ன பிரபத்தேதம் இரும் பிராயம். முதலே சுவாமி தேசிகன் வந்து கிரியதான் இந்த மலையை தான் வணங்கினார். ஏன்னா மலையே திருவுரம் பெண், மலையே திருவுரம், இந்த மலைதான் திருவுரம். ஏன்னா இது எந்த ஆச்சாரியர்களானாலும் அக்காலத்திலே திருவேங்கடம் பயனாளிடத்திலே தான் வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் இருந்தது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏகாந்த சீலமாக இப்ப இருக்கக்கூடியது ஏகாந்த சீலமாக இருந்த காரணத்தினாலே அனைவருமே வந்து இந்த இடத்திலே திருவேங்கடம் பயனாளிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் அனைவரும் வந்து சரணாகதி பண்ண இடமாக இருக்கு. அப்ப அப்பேற்பட்டதான திருவேங்கடமுடையான இடத்திலே நமக்கு ஒரு வாய்ப்பு என்று சுவாமி தேசியனுடைய திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவுடைய இந்த பிராச்சே சேவான புண்ணியா பிரபுமிக சதக அமம்ஸ்தா முக்தே உபாயம் முக்த பிராப்தியம் த்விதீயே முனி அனுபவதே போக்யதா விஸ்தரேன. இப்படி ஒரு ஒரு சதகத்திலே இருக்கக்கூடியதான ஒரு பத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை சுவாமி தேசிகன் என்னென்ன இருக்கு என்பதை பட்டியலெடுத்து காட்டுகிறேன். எதற்காக அப்படின்னா தமிழ் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எல்லாரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கத்தான் இந்த ஸ்லோகத்தை செய்த அப்பேற்பட்டதான இந்த விஷயத்தை திருவேங்கடமுடையானுடைய திருவடிகாரத்திலே நம்மையும் என்ன இல்லை பொருளாக்கி தன்னை தன்னுள்ளைத்தான் அப்படின்ற ஆழ்வர் அவர் பொருளாக்கி இந்த திருமலை நம்பியினுடைய திருமணி காலத்திலே இவரிடம் இந்த தமிழோட தாக்குதலை ரத்னாவளியினிடத்திலே இந்த ஸ்லோகத்தை விண்ணப்பித்தல் அதிதாசி சிம்மாய கல்யாண முரசாதனை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த சுவாமி.